ஜோதி ஒளி தரும் தெளிவு உந்தன் வழி வரும். மனமே தீப ஜோதி ஒளி தரும் தெளிவு உந்தன் வழி வரும். மொழியில் வாழும் ஈசனை எண்ணி பேசு வரும் சுகம். மொழியில் வாழும் ஈசனை எண்ணி பேசு வரும் சுகம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அருணாச்சலாய, ஓம் நம சிவாய. ஜோதி ஒளி தரும் தெளிவு உந்தன் வழி வரும். சிவனை அறிய விரும்பார் தெளிவை அறிய முடியார். ஜீவனாக தோற்றம் கொண்டும் ஜீவனாக மாட்டார். சிவனை அறிய விரும்பார் தெளிவை அறிய முடியார். ஜீவனாக தோற்றம் கொண்டும் ஜீவனாக மாட்டார். அறியாமல் எங்கெங்கும் அலைகின்ற யாரும் அருணாச்சலநாதனிடம் உறையார் மனமே. அறியாமல் எங்கெங்கும் அலைகின்ற யாரும் அருணாச்சலநாதனிடம் உறையார் மனமே. தோன்றும் பிறவி தீரவே ஒன்று நீயும் சிவனிடம். தீப ஜோதி ஒளி தரும் தெளிவு உந்தன் வழி வரும். மனமே தீப ஜோதி ஒளி தரும் தெளிவு உந்தன் வழி வரும். பாசம் பரமசிவன் பாதம் பசுபதி மேல் பாசம் கொள்ளு பயமகன்று போகும். பற்று நீக்கும் பாசம் பரமசிவன் பாதம் பசுபதி மேல் பாசம் கொள்ளு பயமகன்று போகும். ஓடோடி ஆடிய பின் ஓய்கின்ற நேரம் உணர்வினிலே சிவனறிதல் கடினம் மனமே. ஓடோடி ஆடிய பின் போய்கின்ற நேரம் உணர்வினிலே சிவனறிதல் கடினம் மனமே. வாழ்வின் நல்ல நிலையிலே ஆழமாக சிவனை கொள். தீப ஜோதி ஒளி தரும் தெளிவு உந்தன் வழி வரும். மனமே தீப ஜோதி ஒளி தரும் தெளிவு உந்தன் வழி வரும். மொழியில் வாழும் ஈசனை எண்ணி பேசு வரும் சுகம். மொழியில் வாழும் ஈசனை எண்ணி பேசு வரும் சுகம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அருணாச்சலாய, ஓம் நம சிவாய.